Hello. Hey you. Hey you. Kita solo. Hey you. Baba. Kichi kichi ta. Adnura kichi agadane parpo. கொஞ்சாதே கொஞ்சாதே கிச்சு கிச்சு கேட்காதே, நீ மாற சொன்னா மாற மாட்டா பாபா பாபா. நானாக நான் இருந்த நாட்டுக்கே நல்லதடி, விவகாரம் இல்லையடி. பாபா கிச்சு கிச்சு தா, அது நூற கிச்சு ஆகுதான்னு பார்ப்போம். புதிரல்ல புதிரல்ல நாம் புதையாத புதையல்லடி, தமிழ்நாடு தமிழ்நாடு என் உயிர் நாடி. அன்பாக நீ வந்தால் பாபா ஒரு பிள்ளையடி, பம்பென்று வந்து விட்டால் பாபா கிச்சு கிச்சு தா, அது நூற கிச்சி அங்குதானு பார்ப்போம். நித்தியல் கத்தி முடி தாடியே தயக்கமே சாந்தமாய் மாறிடணி, கொஞ்சம் நீ மாறினா இங்கேயோ செய்தவில்லை விதி வந்து சேர்த்ததடி, நான் என்ன செய்வதடி. நிறம் என்றால் நிறமல்ல, வரம் வாங்கி வந்ததடி, என்னை தந்ததடி. பாபா கிச்சு கிச்சு தா, அது நூற கிச்சியாக. கொள்ளதே கொள்ளதே நித்தியல் கத்தி முடி தாடியே தயக்கம் ஏன் சாந்தமாய் மாறிடனி கொஞ்சம் நீ மாறினா இங்கேயோ கொஞ்சாதே கொஞ்சாதே கிச்சு கிச்சு கேட்காதே நீ மாற சொன்ன மாற மாட்டான் பாபா பாபா நானாக நான் இருந்த நாட்டுக்கே நல்லதடி விவகாரம் இல்லையடி